சீடன் சமாதியினின்றும் விழித்து தனதனுபவழைத்தல் அறிவானந்த சித்தியார் குலங்குணன் காலந்திக் காசனன் கொள்கை குறினரிசீர் நலந்தரின் சீலன் தவஞ்சு பந்தியான நன்னாமனனு கலந்தனில் வாழ்பவர் போலத் துயில்பவர் தங்கள் கையர் புலன்கொள் பதார்த்த மெனவாய்மை நின்றிடப்போமற்றதே என்று கூறுவதறிக சுழுத்தியில் விருத்தியோடு கூடிய அந்த கரணத்தின் அபாவமுண்டாக்கின்றதே என்று அந்த கரணத்தின் விருத்தி பெருமாகாரமாவதில்லை. நிர்விகர் சமாதியிலோ பெருமாகாரமான அந்த கரண விருத்தி ஜலத்திற்கரைந்த உப்பு போன்று விளங்காதிருக்கின்றதை என்று இல்லாமற் போவதில்லை. இதனால் சுழுத்திக்கும் நிர்விகர் சமாதிக்கும் உள்ள பேதம் பெரிதும் விளங்கும். நிர்விகர் சமாதியில் அந்த கரண விருத்தி என்றாயின் அச்சமாதி செய்பவனது உடம்பு தூங்குவோனது உடம்பு போன்று விழ வேண்டும். விழாதிருக்கின்றமையின் நிர்விகர் சமாதியில் அந்த கரண விருத்தி சலத்திற்கரைந்த உப்பை போன்று புறனாகாதிருக்கின்றதென்பது. அரிபொருளை விட்டகன்றாலழியின் சித்த மந்தரலை வியாபாரம் அனைத்து மெல்லா செரிநனவிற் சுழ்த்தியா என்பது நானவாசிட்டம். இந்நனவிற்கெழுத்தியை நடுநிலையின்பர் பெரியார். 32 தத்துவ விளக்கப்படலம். 78 அழிமக நெடும்போ திவ்வாறானபின் மனது மெள்ள வெளியில் வந்திடவுணர்ந்தான் விமலதே சிகனைக் கண்டான் துளிபொழி சொறிய பாதன் தொழுது விழுந்தெழுந்து சூழ்ந்தான் கொளிமுகச் சுவாமி கேட்க கொம்பிட்டு நின்று சொல்வான். 79 அயனே எனதுள்ளேனின் ரணந்தசன் மங்களாண்ட மெய்யனை யுபதே சிக்க வெளிவந்த குருவே போற்றியவே முத்தி நல்கு முதவிக்கோ உதவி நாயின் செய்யுமாதொன்றும் காணின் திருவழி போற்றி போற்றி. இங்கனம் அவன் தனது சுபாவ வடிவமாக பிறற்றின்றி வெகுநேர மிருந்த பின்னர் பிரம்மஸ்வரூபமாய் விருத்தியற்றிருந்த மனம் பிராரத்த கண்மவசத்தால் பயப்பயப் பகிர்முகமாகச் சமாதியினின்றும் விழித்து தனது குருவை தரிசித்து கண்கள் ஆனந்த பாஷ்பம் சொரியா நிற்க அவரது திருவடியில் தண்டம் போல விழுந்து தொழுத்தெழுந்து பிரதட்சணன் செய்து கைகூப்பிக் கொண்டெதிரே நின்று 78 ஐயனே எனது சித்தத்தின் கண் எழுந்தருளியிருந்து கீழ்போன வளவிறந்த பிறவிகளில் கர்மோபாசனைகளைச் செய்யுமாறு ஏபிச்சித்தத்தின் மல பாவ விட்சேப் கலக்க தோஷங்களை ஒழித்தடிமை கொண்டருளிய ஈசனே எனது சொருபாவானம் அகலுமாறு உபதேசிக்க மானடச்சட்டை சாற்றி வெளிவந்த சர்க்குரர்த்தியே நமஸ்காரம். அடியேன் கடைத்தேர தத்துவ ஞான வாயிலாக எனக்கு ஜீவன் முத்தியை தந்தருளிய உபகாரத்திற்கு பிரதீபகாரம் நாயினங்கடையான யான் செய்யும் வண்ணம் யாதென்றும் காணேன். உனது திருவழிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று கூறினான். 79